ఇమాన్మేంకటనాథార్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృతి అస్మద్గురు పరంపరాయే నమః. ఇప్పో కాలత్తుకు ఉత్పత్తి ఉందా ఇల్లయా? ఉత్పత్తియో అళివో కడయాదు, உற்பத்தியோ அழிவே அழிவோ கிடையாது அப்படின்றத போன ஸ்லோகத்துல சாதிச்சு முடிச்சுட்டாரு சுவாமி. இப்ப என்னன்னா, இந்த காலமானது பிரத்யக்ஷமா அல்லது அனுமானத்தினால சித்திக்கிறதா அப்படின்னு இப்ப விசாரம் பண்ற, பிரத்யக்ஷமா அல்லது அனுமானமா அப்படின்னு விசாரம். இது நம்ம என்ன சொல்ல போறோம், பிரத்யக்ஷம் தான் நாம சொல்லுவோம். வைசேஷிகள்னா அனுமானம் அப்படின்னு சொல்லுவா, அத கண்டனம் பண்ண போறோம். இது பிரத்யக்ஷம் அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அப்படின்னாக்க ஏற்கனவே நிறைய பாட்டு சொல்லியிருக்கோம், நேற்று கூட சொன்னோம், பவதி அதாவது அஸ்தி, பவிஷ்யதி, அபூத்து, இத மாதிரி இறந்த காலம் அபூத்து என்ன, அஸ்தி நிகழ்காலம், பவிஷ்யதி வருங்காலம், இப்படி மூணு காலங்களை வச்சுட்டு சொல்றோம். காலஹா அஸ்தி, காலஹா பவிஷ்யதி, காலஹா அபூத் அப்படின்னு சொல்றது இல்லை. வேற என்ன சொல்றோம், அயம் கடஹ அஸ்தி, அயம் கடஹ அபூத், அயம் கடஹ கடஹ பவிஷ்யதி அப்படின்னு நாம சொல்றோம் லோகத்துல. இப்படி பிரயோகம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, இத மாதிரி கடம் கடமானது இருக்கிறது, கடம் வரப்போகிறது, கடம் இருந்தது அப்படின்னு சொல்றோம். இத பாருங்க, இருக்கிறது இருந்தது வரப்போகிறது அப்படின்னு சொல்றதுனால அந்த கடத்தோட சேர்ந்து காலம் பிரத்யக்ஷமாகிறது. நான் லோகத்துல சொல்றோம், கடஹா சன் அப்படின்னு சொல்றோம், கடஹா சன் சன் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், கடஹா சன் அப்படின்னாவே இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த சன் அப்படிங்கிறது ஆண்பால் புள்ளிங்கம். இப்ப அதே இதம் சத்து, இதம் சத்து அப்படின்னு சொல்லணும், இதம் சத்துன்னு நபும்சல லிங்கமா அது இருக்கும், ரஜதம் சது, ரஜதம் வெள்ளி இருக்கு அப்படின்னா ரஜதம் சத் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி லக்ஷ்மிஹி சதி அப்படின்னு சொன்னாக்க அதாவது ஸ்ரீலிங்கமா அது இருக்கும். இப்ப கடஹ சன் அப்படின்னு சொல்றோம், கடஹ சன் அப்படின்னு சொன்னாக்க கடம் இருக்கிறது அப்படின்னு பிரயோகம் ஆகுது. அப்ப இருக்கிறதுன்றச்ச கடம் இருத்த, அது கடமும் பிரத்யக்ஷமாகுது, அதனுடைய இருத்தங்கிற கிரியையும் பிரத்யக்ஷமாகுது, அது இப்பொழுது இருக்கிறதுன்னு நிகழ்காலம், நிகழ்காலம் இருக்கிறதுனால அந்த நிகழ்காலமும் பிரத்யக்ஷமாகிறது. எத்தனை விஷயம், இவர்கள் அத்தனையுமே பிரத்யக்ஷமாக வருது அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அது ஆகையினால இது பிரத்யக்ஷ விஷயமாத்தான் இருக்குமே தவிர்த்து காலம் அனுமான விஷயமா இருக்காது அப்படின்னுட்டு நம்ம சித்தாந்தத்துல சாதிக்கிற சுவாமி. அதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யம் தான் சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னாக்கா, இத வந்து பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அனுமானத்தினால சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, வைசேஷிகன் என்ன சொல்றா, வைசேஷிகன், சாங்கியன், பிரபாகர மீமாம்சகன் இவெல்லாம் இந்த தத்துவங்கள் விசாரம் பண்ணச்சா உள்ள புந்துருவா. பின்னாடி பிரபாகரன்லாம் வரப்போறான், அஞ்சாவது இது சரம் வரைச்ச பிரபாகரன் உள்ள வருவான். இப்போ வைசேஷிகன் தான் நிறைய வரலாம். அவர் என்ன சொல்றா, வைசேஷிகள்லாம் பரத்வம் அபரத்வம் அப்படின்னுட்டு ரெண்டு இருக்கு, பரத்வம் அப்படின்னாக்கா காலத்தினால் முதிர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம், பெருசா இருக்கிறதுன்னு அர்த்தம். அபரத்வம் அப்படின்னாக்கா சின்னதா இருக்குதுன்னு அர்த்தம், காலத்தினால சின்னதா சிறியதா இருக்குது, காலத்தினால பெருசா இருக்குது. பரத்வம், இந்த பரத்வம் அத மாதிரி அபரத்வம் ரெண்டு இருக்கே, இத கொண்டு காலத்தை அனுமானம் பண்ணலாம், அனுமானம் பண்ணலாம். ஒருத்தர் வயசான ஒருத்தர் வேற, வயசானவர் வந்தாக்க அவரை பார்த்துட்டு இவர் ரொம்ப வயசானவர், அதனால இவர் பரன், இவருக்கு பரத்தம் இருக்கு, ஆகையினால இவர் வயதானவர் அப்படின்னு காலமானது அனுமானிக்கப்படுகிறது, ஊகிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு சின்ன வயசு பையன், அவனை பார்த்த உடனே இவனுக்கு இளமை இருக்கு, அல்லது கௌமாரம் இருக்கு, அல்லது பால்யம் இருக்கு, அதை கொண்டு நாம என்ன சொல்லுவோம், அப்புறத்துவம் தான் இருக்கு, அதனால இவன் சிறியவன் காலத்தாள் அப்படின்னு அனுமானம் பண்ணலாமே அப்படின்னு அவ கேக்குறா வைசேஷிகள். அதற்கு பதில் இது தவறான வாதம், இந்த பரத்வம் அபரத்வம்னு தனி குணமே கிடையாது, தனி குணமே கிடையாது, அது காலத்தோட சம்பந்தம் மாத்திரம் தான், அது வெறும் சம்பந்தம் தான், தனி குணம் கிடையாது. ஏன்னா அத்ரவியஸ்வரத்துல பரத்வம் அது மாதிரி அபரத்வம் இப்படிங்கறதுனா ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சாதிக்க போறார் சுவாமி. ஏன்னா தேவையில்லாம ஒண்ணு கல்பிக்க கூடாது, அதனால பரத்வம் அபரத்வன்றதே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சுவாமி சாதிக்க போற. நம்ம சித்தாந்தம் இதான், சுவாமி உண்டேனவோ தனியா சாதி சொல்ல, அங்கங்க எம்பிரமானார் ஆனந்தார் நாதமணிகள் இவெல்லாம் சாதிச்சு வச்சிருந்ததும் சுவாமி தேசிகன் சாதிப்பார். ஆகையினால பரத்வமும் அபரத்வமும் தனி குணமே கிடையாது, நீ அது குணமா இருந்தாதான் அதை கொண்டு நீ அனுமானம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன்னு கிடையவே கிடையாது, அந்த பரத்வம் அபரத்வம்னு ஒரு குணம் கிடையாது, இல்லாத ஒண்ணு தப்பு வச்சுட்டு எப்படி நீ அனுமானம் பண்ணுவேன், போயிச்சு எப்படி அறிய முடியும், அதனால அது வராது. ஏன்னா அதிகமான காலம் அப்படின்னு ஒரு உபாதி, அதாவது வியாபிச்சு இருக்கக்கூடிய காலம், அதுல கொஞ்சம் ஒரு 50 வருஷம் ஆயிரத்து 80 வயசு ஆயிரத்து ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த அதிகமான கால சம்பந்தம் இருக்கிறதுனால பரத்வம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இங்கேருந்து காஞ்சிபுரம் 108 கிலோமீட்டர், இங்கேருந்து ஸ்ரீரங்கம் 450 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப 450 கிலோமீட்டர் அதிகமா இருக்கு. இந்த அதிக தூரம் அப்படின்னு ஒரு உபாதியை வச்சுட்டு ஸ்ரீரங்கம் இங்க இருந்து பரம், அதே காஞ்சிபுரம் அபரம் அப்படின்னு சொல்லுவோம். அது அதனால இதெல்லாம் இந்த ஒரு சம்பந்தம் உண்டிதான், இங்கேருந்து அதுக்கு இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம், அது எவ்வளவு அதிகமா இருக்கோ அதை கொண்டு பரம்னு சொல்லணும். அதே பக்கத்துல இருந்ததுனாக்க அது அபரம்னு சொல்றோம். இதான் சம்பந்தத்தை வச்சுன்னு சொல்றதே தவிர்த்து அது ஒரு உபாதி தான், தனியா இது கிடையாது, ஒரு குணம் தனியா சொல்லவே வேண்டாது. அதனால இப்ப இன்னொரு விஷயம், சரி நீ அப்ப நீ சொல்றபடியே நாங்க ஒத்துக்கிறோம், நீ சொல்றபடியே நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப பரத்வம் அபரத்வம் அதை நம்ம பார்த்துட்டு தான் காலத்தை அனுமானம் பண்றோம் நீ சொல்ற. அப்ப பரத்வமும் அபரத்வமும் உனக்கு நேரம் தெரியுறதா இல்லையா, ஒருத்தரை பாக்குறோம் பார்த்தா இவர் வயோவர்த்தர் இவர் ஞானவர்த்தர் அப்படின்னு அவங்க நம்ம சேவிக்கிறோம். இப்ப அந்த பரத்வம் கண்ணுக்கு தெரியுறதா இல்லையா, பரத்வம் கண்ணுக்கு தெரிஞ்சது எப்படி உனக்கு தெரிஞ்சது, அவர் வயசு அதிகமா இருக்கிறதானே உனக்கு பரத்வம் தெரிஞ்சது, உடம்புனால தெரிஞ்சுக்கிறோம், அவருடைய பக்குவமான வாக்கியங்கள்னால தெரிஞ்சுக்கிறோம். அத மாதிரி அந்த வயச நமக்கு தெரிவிக்கிறது, காலமே இவருக்கு அதிகமா இருக்கு, வயசு அதிகமா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப பரத்வமும் அத மாதிரி சின்ன வயசு அப்படின்னு பார்த்தாலே நமக்கு தெரியுது அபரத்வம். அபரத்வம் தெரியுது எதனால தெரியுது, உடம்பு வளர்த்திய பார்த்து சொல்றோம் சொல்றோம். இது அனுமானம் இல்ல, பரத்வம் அபரத்வம் நேரம் பாக்குறவா இல்லையா, உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தா கூட, உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தா கூட பரத்வமும் அபரத்வமும் இது வந்து பிரத்யக்ஷமா தெரியுது. பிரத்யக்ஷமா தெரிஞ்சதுன்னாக்கா அப்ப காலமும் அதனாலதான் தெரிஞ்சது, அதனால பிரத்யக்ஷமே ஒத்துன்னு போங்களேன். இது என்னது பரத்தம் கண்ணால தெரியும் பார்க்க முடியும், ஆனா காலத்தை மட்டும் பரத்தத்தை கொண்டு ஊகிக்க முடியும் அனுமானிக்க முடியும் அப்படின்னு சொல்றது எதுக்கு? அப்படி சொல்ல வேண்டாமே. அதனால பரத்தமும் அபரத்தமும் கண்ணால தெரியுது பிரத்யக்ஷத்தினால காண முடியும் அப்படின்னு சொன்னாக்க, அப்போ இது காலமும் பிரத்யக்ஷமாவே இருந்துட்டு போட்டமே அது. அதனால காலத்தை வந்து அனுமானம் பண்ணிதான் விவகரிக்கிறோம் அப்படின்னுட்டு ஒரு வெளி கிடையாது. அப்படி இல்ல லோகத்துல அது மாதிரி கிடையாது. நீ அத மாதிரி சொன்னியானாக்க வேற ஒரு விரோதம் வரும். இப்ப வந்து பிரகிருதின்னு சொல்றது மாதிரியும் பிரகிருதின்னு சொல்றவன் அந்த பிரகிருதியானது நம்ம நேரம் பாக்கிறது இல்ல. திரிகுணாத்மகமான பிரகிருதி அது விபுதம், ஆனா நேரம் நாம பாக்கிறது இல்ல. நேரம் பார்க்கறதா கூட அதை வந்து சாஸ்திரத்தினாலதான் அறிந்து கொள்கிறோம். நாம சாஸ்திரத்தினாலதான் நாம வந்து ஏன்னா அவ்யக்தம்னு அதுக்கு பேரு, பிரகிருதிக்கு அவ்யக்தம் அப்படின்னு பேரு. அவ்யக்தம்னா என்ன அர்த்தம்? வியக்தமா இல்ல, ஸ்பஷ்டமா தெரியல அப்படின்னு அர்த்தம். இத வந்து சாங்கியன் சொல்லுமா அனுமானிக்கும் அப்படின்றான். அறியப்படக்கூடியது அனுமான அறியப்படக்கூடியது அப்படின்னுட்டு சாங்கியன் சொல்றான். ஆனால் நாம் அப்படி சொல்லல, சாஸ்திரீக சமதிகம் தான் சொல்றோம். அது அதுவும் நமக்கு சாஸ்திரத்துல தான் சொல்றது. அது அது எதனா பராச்ச நித்யாசோதிக்ரியா திரிகுணா கர்மினாம் கேத்திரம் பிரகதே ரூபமச்சது அப்படின்னு சொல்றோம். அதனால இது வந்து சாஸ்திரத்தினாலதான் அறியப்படுகிறது, சாஸ்திரத்தினால மட்டுமே அறியப்படுகிறது. அப்படியானாக்க காலம் கூட அப்படி ஆயிடும். காலம் கூட அனுமானத்தினால வேண்டாம், சாஸ்திரத்தினாலதான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ சொல்ல முடியும். ஆனால் பிரத்யக்ஷமா நம்ம பாக்குறோம் அயம் காலா அதனா ஜாதக, லோகத்துல காலத்தை நாம தெரிஞ்சுக்கணுமே, ஏதோ ஒரு வகையில காலத்தை தெரிஞ்சுக்கணும் நாம, அது பிரத்யக்ஷமே தெரிஞ்சுக்கணும் அது. அதனால அதுலயும் சுவாரஸ்யம் முடிஞ்சோ, இப்போ கடோ அஸ்தி கடோ அஸ்தின்னு சொன்னோம், கடாக இருக்கிறது கடம் இருக்கிறதுன்னு. அதனால பிரத்யக்ஷமா தெரிகிறது நிகழ்காலம், இறந்த காலமோ வருங்காலமோ நேரம் தெரியுறது தெரியாது, பிரத்யக்ஷமா தெரியாதே. வரும் நம்ம அது வேணா இது பண்ணலாம், அது ஏன்னா லோகத்துல அப்படிதான் இருக்கு. நான் கடத்த பார்த்த நேத்தி அப்படின்னு சொல்றோம், நேத்திதான் நான் பார்த்தேன், இப்ப நீ கடத்த பாக்கலையே அப்படின்னு கேள்வி வரும். அதனால நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குது, நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குது. அது இதெல்லாம் காட்டிலும் இது வந்து இந்த அனுபவம்ன்றது இதுதான். அது இந்த கடன் இறந்த காலமும் எதிர்காலம் வருங்காலம் இதை காட்டிலும் வேறுபட்டது நிகழ்காலம் அப்படின்னுட்டு சர்வார்த்த சித்தியில அதிகமா சுவாமி சாதிக்கிறார். வர்த்தமான நிஷேதேச்ச பவித்ரி விஸ்வநின்னதி நஷ்யதீதம் பவிஷ்யத்வா பிரத்யக்ஷ விஷயோஸ்தினஹ அப்படின்னு சாய்க்கிறார். இப்ப நிகழ்காலமே ஒண்ணு கிடையாது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதே ஒண்ணு கிடையாது அப்படின்னு நீ சொன்னியானாக்க அப்ப லோகமே இல்லைன்னு சொல்லணும். இதை நான் பார்த்துட்டு இருக்கேன், லோகத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். லோகத்தை பார்க்கும் பொழுது நிகழ்காலத்தினாலதான் பார்க்கிறேன். ஐம் லோகா அதுனா மையா திருஷ்யதே, இந்த லோகமானது என்னால் பார்க்கப்படுகிறது அப்படின்னு லோகத்துல நாம சொல்றமே. இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு, உலக வழக்குன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அப்படி இருக்கு, லோகத்தை நான் பார்க்கிறேன். அப்ப லோகத்தை பார்க்கிறேன்றது நிகழ்காலமா தான் இருக்காது, நிகழ்காலமா தான் பார்த்தேன் நானு. இப்ப இதை கொண்டுதான் எப்பயோ நான் என் குரு ஊருக்கு போனேன், எங்க வழி நண்பருக்கு ஊருக்கு போயிருந்தேன், எப்பவோ போனேன், வெளியில ஒன்று பிரமாணம் செய்யிட்டு வந்தேன், அப்போ அது நிகழ்காலம். இப்ப நான் என்ன சொல்றேன், எப்பவோ நான் ஊருக்கு போயிருந்தேன், அது நிகழ் இறந்த காலமா போயிடுச்சு. ஆனால் அதுனா மையா கிராமமா திருஷ்யத்தை, இப்ப என்னால கிராமமானது பார்க்கப்படுகிறது, அதுனா இப்பொழுது அப்படின்னு சொல்றோம். இப்பொழுது நான் கிராமத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ நிகழ்காலம் ஒண்ணு சித்திக்கிறது. நீ அது இல்லைன்னு சொன்னியானாக்க அப்ப லோகத்துல எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். அப்ப நிகழ்காலமே ஒத்துக்கலன்னாக்க அந்த வஸ்துவையும் இல்லைன்னு சொல்லும்படியே ஆயிடாது. அதனால இப்போ நீ சொல்றது பிரகாரம் நிகழ்காலமே இல்ல பார்க்கப்படலன்னு சொல்லிட்டியானாக்க, அப்போ இருக்கிறதுலாம் என்னது, இறந்த காலமும் எதிர்காலமும் ஒண்டிதான் இருக்கு. ஃபியூச்சரும் பாஸ்ட் இது ரெண்டும் ஒண்டிதான் இருக்கு. பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மாத்திரமே இருக்கு, ப்ரெசன்ட் இல்லைன்னு ஆயிடும். அது அனுபவ விரோதம், அது நம்ம அனுபவ விரோதமா இருந்தது. அதனால பத்தமான பவித்ரி விஸ்வ நின்னதிகி, விஸ்வ நின்னதிகி பிரபஞ்சத்தையே நம்ம தள்ளிவிட்டோம்னு ஆயிடும். வர்த்தமானத்தை நிஷேதம் பண்ணிட்டா, நிகழ்காலத்தை நிஷேதம் பண்ணிட்டா, அதனால் நஷ்யதீதம் பவிஷ்யத்வா பிரத்யக்ஷ விஷயோஸ்தினா. ஆனால் இறந்த காலமோ அல்லது வருங்காலமோ இது ரெண்டும் நமக்கு பிரத்யக்ஷம் ஆகியே நம்ம கண்ணால பார்க்க முடியறது இல்ல. அது அதனால பிரத்யக்ஷம் இல்ல, அதுவும் பிரத்யக்ஷம் இல்ல, நிகழ்காலமும் பிரத்யக்ஷம் இல்ல, அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆழ்வோம். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்ப பார்த்துட்டு வச்சுட்டுதான் முன்னாடி இருந்தது இருக்க போகிறது அப்படின்னு நான் பிரயோகம் பண்றேன், விவகரிக்கிறேன். அதனால அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது இல்லையோ, அது இல்லையானே உன்னால சொல்ல முடியாது சொன்னாக்கா விரோதம் வந்துடும் உனக்கு. அதே மாதிரி சுவாமியினுடைய தர்க்கம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. வர்த்தமான பிரம்மஸ்தாத்ர ததையே மனசித்யதி துஸ்தஜா வர்த்தமானதா. இவன் நிகழ்காலமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது அப்படி இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அது பிரமந்தான், அது பிரமந்தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா நிகழ்காலமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அது எல்லாம் பிரமந்தான் அப்படின்னு சொல்லணும். அப்போ அப்ப என்ன தெரியும் இல்லையா, இப்ப ஒரு விஷயம் பாருங்க, கயத்துல பாம்புன்னு ஞானம் வந்தது, கயத்துல பாம்புன்னு ஒரு ஞானம் வருது, கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், இது பிரம, அஞ்ஞானத்தினால பிரம இது, பிராந்தி இது அப்படின்னு லோகத்துல சொல்றோம். ஆனால் இந்த கயத்துல பாம்புன்னு ஞானம் வந்தது, அந்த பாம்புன்றது எங்கயோ ஒரு இடத்துல இருக்கு, உண்மையா எங்கயோ இருக்குது, எங்கயோ பாம்புன்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கவேதான் இப்ப கயத்துல பாம்புன்னு ஞானம் வருது. அப்படியானாக்க நீ அதை ஒத்துக்கவே மாட்டியா? அது மாதிரி நிகழ்காலம் பிரமன் சொல்லிட்டானாக்க, இங்க நிகழ்காலம் பிரமன் சொன்னாக்கா வேற எங்கயோ நிகழ்காலம் இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும், ஒத்துக்கணும். அப்படியானாக்கா நிகழ்காலத்தை நீ ஒத்துக்கதான் ஆகணும். ஏன்னா கயத்துல பாம்புன்னு ஞானம் வந்தது, அது பிராந்தி ஞானம். அது அந்த பிராந்தி ஞானமானது எப்படி வந்ததுன்னா, எங்கயோ நான் பாம்பை பார்த்திருக்கேன், நிஜமாவே பாம்பு எப்படி இருக்கும், நீட்டா இருக்கும், அசையும் அது, தலையை மொத்தனும் தூக்கின் இருக்கும், அத மாதிரி நம்ம பார்த்திருக்கேன் நானு. கயத்தை பார்க்கச்சேவும் அத மாதிரி ஒரு ஞானம் வருது, நீண்டா இருக்கு, வளைஞ்சு வளைஞ்சிருக்கு, அசையறது, அத மாதிரி தாய அது தமிழ் நுனியில தூக்கின்னு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இத பார்த்த உடனே ஏற்கனவே நான் இங்கயோ பாம்பை பார்த்திருக்கேன், அது பிரமாணிக்கம். அதுதான் இங்க கயத்துல நான் பாம்பு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், இதுதான் லோகத்துல இருக்கு. இப்ப அத மாதிரி நிகழ்காலம்ன்றதே பிரமன் நீ சொன்னியானாக்க, அப்போ நிகழ்காலம் எங்கயோ உலகத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீயே அதை ஒத்துட்ட, நிகழ்காலம்னு ஒண்ணு இருக்குன்னு நீயே ஒத்துட்டேயோ இல்லையோ, ஒத்துட்டேனாக்க அந்த நிகழ்காலம்ன்றதுதான் நேர பாக்குறோம்னு அர்த்தம். அதனால அது அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால காலமானது பிரத்யக்ஷம் தான். இத மாதிரி நிறைய ஸ்லோகங்கள், நிறைய விரோதங்கள், அவள் பட்சத்துல இந்த அனுமானத்தை ஒண்டிதான் ஒத்துப்பேன்னு சொன்னாக்க நிறைய சாதிக்கிற சுவாமி தேசிகன். அதீத ஆகாமி தீரேவ வர்த்தமானமதி பூதபாவி சமஸ்தாத்யா நசோகாதி சமுத்பவ. எப்படி இது ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கணும். இவன் நிகழ்காலம்ன்றது கடந்த காலத்திலையும் வரப்போகிற காலத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம் இருக்கே, அதனுடைய அறிவு தான் நிகழ்காலம் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அப்ப என்ன ஆகும், இதோ இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்ப நான் பார்த்துட்டு இருக்குது, எங்க தாயா இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், எங்க தாயா இருந்தா அவனை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப பார்த்தேன், 2001 தாயார் பிறந்து வச்சுட்டான், அவளை நான் அப்ப பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எதிர்காலம்தான் இப்ப நான் பாக்கிறது அப்படின்னு சொல்றியா? நான் பார்த்த எதிர்காலம் தான் அப்படின்னாக்க, எங்க தாயார் பிறந்து வச்சுட்டா கூட எதிர்காலத்துல அவர் இருக்காவோ அப்படின்னு அர்த்தமாயிடும். எதிர்கால விஷயம்தான் இப்ப நிகழ்காலம் அப்படின்னு சொன்னியானாக்க, நான் வந்து பின்னாடி அனுபவிக்க போறது போனது கூட அனுபவிக்கிறது வந்துடும். அப்படியானாக்க யாருக்குமே சோகம் வராது, யாருக்குமே சோகம் வராது. இறந்த காலமும் வருங்காலமும் இந்த ரெண்டு காலமுமே நிகழ்காலமா இருக்குன்னு நீ சொல்லணும். அப்படி நீ சொன்னியானாக்க எல்லா பொருட்களும் தெரியறதுன்னு அர்த்தம் வந்துடும். அப்படி தெரிஞ்சிருச்சுனாக்க துக்கமே வராதே, துக்கமே வராது. அத மாதிரி சந்தோஷமும் வராது. எனக்கு ஒரு அயோக்கியம் இருக்கான் எதிரி, எனக்கு அந்த எதிரி என்ன பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் அவ்வளவு சுந்தரப்படுவேன், பாடி என்ன படிச்சுட்டு இருந்தான் அவன் போய் சேர்ந்தான் அப்படின்னு நான் சுந்தரப்படுவேன். ஆனா அதுதான் நிகழ்காலம் சொல்லிட்டாக்கா. அதாவது என்ன அர்த்தம், இதுவரையும் நான் அனுபவிச்சதுதான் நிகழ்காலம், அதுதான் எதிர்காலம்னா இப்ப அவன் திருப்பி வந்துருவான்னு அர்த்தம் அப்படின்னு எனக்கு வந்து சந்தோஷமும் போயிடும். அத மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டியவா, எங்க தாயா, எங்க மாமனார், எங்க மாமியார், எங்க திருத்தவப்பனார், இவன் அத்தனை பேரும் போயாச்சு, பரவாயிச்சாச்சு, ஆனாலும் அந்த பெரியவாள்னா இப்ப வந்துருவா, அவள்லாம் இருக்கான்னு ஆயிடுமே, அப்ப எனக்கு சோகமே வரக்கூடாது எனக்கு. ஆனா லோகத்துல எப்படி இருக்கு, எனக்கு பிடிச்சது கிடைச்சதுன்னா சந்தோஷம் வருது, எனக்கு பிடிச்சது கிடைக்கலன்னாக்க துக்கம் வருது எனக்கு. அது மாதிரி பிடிக்காதது போயிடுச்சுனாக்க எனக்கு சந்தோஷம், பிடிக்காதது வந்ததுன்னா துக்கம். இது எதுவுமே வராது, துக்கமும் வராது, சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துல சந்தோஷமும் வராது, துக்கம் வர வேண்டியதுல துக்கமும் வராது. அதீத ஆகாமி தீரேவ, அதீதம்னா இறந்தது, இறந்த காலம், கடந்த காலம், ஆகாமின்னா வரப்போகுது, இதெல்லாம் வர்த்தமான மத்தியதை நிகழ்கால ஞானம்ன்றது அதுதான். கடந்த காலம் வருங்காலமும் தான் இந்த நிகழ்காலம் நீ சொன்னாக்க பூதபாவி சமஸ்தாத்யா, பூதம் கடந்தது, பாவி வருங்காலம், இது ரெண்டுமே சமஸ்த ஆப்தியா, அனைத்தையும் அடைஞ்சதுனால நஷோகாதி சமஸ்பவா, சோகமோ கோபமோ சந்தோஷமோ எதுவுமே அவன் போயிடணும். ஆனா லோகத்துல இருக்கு, லோகத்துல விவகாரம் இருக்கு, கடந்த காலம் வருங்காலம் நிகழ்காலம் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் கடந்த காலத்தை நினைச்சோம்னாக்க கஷ்டப்படுறோம், எப்பயோ ஆனந்தம் இருந்தது எனக்கு, அந்த ஆனந்தம் வரலையே, ஆனந்தம் வரலையே. 2 முன்னாடி பரியந்தம் சுதந்திரமா இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்தேன், எந்த சதசம் இருந்தாலும் முதல்ல போய் உட்காருந்தேன், எந்த திருமண கோஷ்டியா இருந்தாலும் போய் சேர்ந்துட்டு அப்படின்னா எல்லாராத்து கல்யாணத்துக்கும் போனேன், இப்ப எங்கேயும் எட்டி பார்க்க முடியல. அதெல்லாம் நினைச்சா மனசு கஷ்டமா இருக்கா இல்லையா? எனக்கு இப்ப நான் என்ன பண்ண நினைக்கணும், அவன் சொல்ற மாதிரி பார்த்தோம்னாக்க எப்படியா இருந்தா கடந்த காலத்தை வந்துட போறது அப்படின்னு நினைக்கணும், ஆனா வராதே. அதனால சுகம் துக்கம் எதுவுமே வராம போயிடுமே. இப்படி நிறைய யுக்திகளை சுவாமி காமிக்கிறாரு. அதனால இது ஒவ்வொரு சோகமா சொல்லிட்டே போனாக்கா ஒரு நாள் இல்ல 2 கூட ஆகும் அது. ஆகையினால இது ஒவ்வொரு க்ஷணத்திலையும் முந்தைய கடந்த காலத்தினுடைய கடந்த காலமா போறது, அது வரும் க்ஷணம்னா புதுசா வரப்போறது, இருக்கிறது நேர அனுபவிக்கிறதுன்னு இருக்கிறது. அதனால ஒவ்வொரு க்ஷணமும் நிகழ்காலம், வரப்போற ஒவ்வொரு க்ஷணமும் வருங்காலம், போன ஒவ்வொரு க்ஷணமும் கடந்த காலம், இப்படிதான் இருக்குது அது. அதனால இது இப்படியே இருக்கிறதுனால இது இந்த ஒரு சமூகம் மாதிரி இருக்குது. அதனால இது அத்தனையும் பார்க்கலாமே, இது நேர பார்க்கிறமே, அது எல்லாம் இருக்கிறது அது இல்லைன்னு எப்படி சொல்லுவேனி? அதனால இதெல்லாம் பிரத்யக்ஷமா அறியக்கூடியதுதான் இது. பிரத்யக்ஷமா அறிய வேண்டியத அது இல்லை அப்படின்னு நீ சொன்னானாக்கா அது எப்படி வரும்? அது அதுவும் தகராறு தான். எல்லா உன் பட்சத்துல எல்லாத்திலையும் விரோதமாவே வளர்ந்தது. அதனால அனுமானத்தை கொண்டு சொல்றோம் அப்படின்னா நீ கல்பிக்க கூடாது, கல்பிக்க கூடாது. அதே மாதிரிதான் பௌத்தனையும் கண்டனம் பண்றோம். ஏன்னா பௌத்தவாதம் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம். அதுல சொன்னச்சே கூட கணத்வம்சின்றான், கணபங்கவாதம்னே பேரை வாழ்ந்து ஒவ்வொரு க்ஷணமும் புதுசு புதுசா வருது. எல்லா க்ஷணிகம்னால சொன்னாம அந்த மாதிரி சொன்னாக்க அதுலயும் நிறைய விரோதங்கள் வருது. அதனால காலமானது நித்தியம்னு நாம சொல்றோம். காலம் நித்தியம்னு நாம சொல்லும் பொழுது அது நித்தியமே இல்லை, அது அனித்யம்தான் அப்படின்னுட்டு அவன் கல்பிக்கணும் பௌத்தன். அதை கல்பிச்சு அந்த எப்படி அனித்யம் கல்பிப்பான் அப்படின்னாக்கா ஒவ்வொரு க்ஷணமா கல்பிக்கணும். ஒவ்வொன்றும் க்ஷணிகம் க்ஷணிகம் க்ஷணிகம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் க்ஷணிகம் க்ஷணிகம் சொல்றாம. அதனால இது உனக்குதான் விரோதம் வந்துடுறது, அது விரோதம் வந்துடுறது. அது ஏன்னாக்கா நாம் எப்படி பார்க்கிறோம், அயம் கடகா அப்படின்னு பார்த்தோம். இந்த அயம் கடகான்னு என்ன ஞானம் அப்படின்னா, இந்த கடம் உற்பத்தி ஆச்சரியோ, கடம் உற்பத்தி ஆனதிலிருந்து கடத்தனுடைய நாசம் இருக்கு பாருங்கோ, உடஞ்சி போறதற்கே அது பரியந்தம் எவ்வளவு நாள் அது இருக்கோ அவ்வளவு நாள் அந்த க்ஷண சமூகம் அதுதான் நிகழ்காலம் அப்படின்னு சொல்றோம். அப்படிதான் ஒவ்வொரு வஸ்துவும் ஒரு ஜீவன். நான் 1965 விஸ்வாச வருடத்துல பிறந்தேன் அப்படின்னா நான் பிறந்த அன்னியிலேருந்து இன்னி வரைந்து நான் நிகழ்காலத்துல இருக்கேன். இனி எத்தனை வருஷம் இருக்குமோ தெரியாது, அப் எத்தனை வருஷம் இருக்குமோ அத்தனை வருஷம் என்ன நிகழ்காலம் தான் பேரு. அந்த க்ஷண சமுதாயம் தான் அது, அதுதான் நிகழ்காலம். அதனால நீ கடந்த காலம் என்ன சொல்லணும், இதுவும் உபாதி தான். எப்படி உபாதி, நான் என்னைக்கு பிறந்தனோ அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தேன், அது உபாதி. அதே நான் 5 வயசு இருந்துச்சே எனக்கு கௌமாரம், 14-13 இருந்துச்சே இது பால்யம் கௌமாரம் மாறிச்சு, அப்புறம் எவ்வளவு வந்தது, இப்ப வார்த்தகம் வந்துருச்சு வர்தாப்யம், அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் உபாதி. மொத்தத்துல நான் இருக்கிறதுன்றது உண்மை நிகழ்காலமா இருக்காது. அதனால அதை கொண்டு பார்க்கணும் நாமும். இது சுவாமி வந்து பலவிதமான ஆட்சேபங்களுக்கெல்லாம் பதில் சாதிச்சிருக்க. இந்த மாதிரி ஏன் சாதிக்கணும் அப்படின்னாக்கா, எந்த ஒரு விதத்தினாலையும் ஆட்சேபம் வரக்கூடாது நம்ம சித்தாந்தத்துக்கு. எல்லாம் ரொம்ப சூக்ஷமான தர்க்கங்கள், சூக்ஷமான தர்க்கங்கள்னால இதை அத்தனையும் சாதிக்கிறார் சுவாமி. அத இந்த ஸ்லோகத்தினால எப்படி சொல்ற அப்படின்னு இப்ப பார்க்கலாம் ஸ்லோகத்தை. ஏன்னா இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் தான், பெரிய விசாரம் இல்லை. ஆனா அந்த தர்க்கங்கள் எல்லாம் அனுபவிக்கணும் ரசிச்சு, அதுக்கோசரம் இதெல்லாம் சொல்றது. இப்ப பாருங்க, காலோத்யக்ஷாவசேயாதி அம்சதஹ அர்த்தாம் விசிம்ஷன் சாக்ஷாத்தீஹி தத்ததர்த்தேஷ்விவ பவதிஹினஹ காபி காலான்வயேபி தஸ்ஸம்யோகாஹ பரத்வாதய இதி ச ததோப்யேஷ நைவானுமேயஹ நோசேன க்வாபி லோக வ்யவஹதி விஷயஹ அவ்யக்தவஸ்யாத் அனேஹா அப்படின்னு இந்த ஸ்லோகம் இப்ப சாதிக்கிறார். காலக, இந்த காலமானது க்ஷண திவ லவ திவசாதி அம்சத்தக க்ஷணம் அப்படின்னாக்க ஒரு க்ஷணன்றது இப்படி சிலிக் போடுறமே அது அப்படின்னு சொல்றோம். அதனுடைய லாபம் அது மாதிரி திவசம்னாக்க சிறிது அம்சம், திவசாதி திவசம், திவசம்னாக்க நாள் அப்படின்னு அர்த்தம். ஆதிசப்தத்தினால பக்ஷம் மாசம் இதெல்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாசம் முதலானவைகள் எல்லாம் இதனுடைய அந்த அம்சம், இந்த அம்சத்தினுடைய பேதத்தினால இதனுடைய பேதம் இது உபாதி தான். இது இதை கொண்டு அர்த்தான் லோகத்துல பார்க்கக்கூடிய பதார்த்தங்கள் அவைகளை விசிம்ஷன் விசிம்ஷன்னாக்க விசேஷிக்கிறது. விசேஷிக்கிறதுனாக்க கடம் இருக்கு, இந்த கடம் எப்படி இருக்குன்னு கேட்டான் ஒருத்தன், சோப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான். இந்த சோப்புங்கிற குணம் இருக்கே அது கடத்துக்கு விசேஷமா இருக்கு, விசேஷமா இருந்துட்டு கடத்தை விசேஷிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த காலங்கள், இந்த காலமானது ஒரு கொசு இருக்கு, அது ஒரு நாள் ஜீவிக்கிறது, அது ஒரு நாள்ன்றது அதுக்கு இதுவா இருக்கு, விசேஷமா இருக்கு. ஒரு மனிதன் இருக்கான், அவனுக்கு சதாயுர்வை புரிஞ்சாங்க, நூறு நாள், நூறு வருஷம், நூறு வருஷம்ன்றது அவனுக்கு விசேஷமா இருக்கு. எப்படி ஒவ்வொரு பதார்த்தங்கள்லயும் இது விசேஷமா இருந்துட்டு அத்தியக்ஷாவசைய அத்தியக்ஷம்னாக்க பிரத்யக்ஷ விஷயம் அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷத்துக்கு அது விஷயமா இருக்குது. ஏன்னா எப்போ கடாதிகளை நம்ம கிரகிக்கிறோமோ, எப்ப கிரகிக்கிறோமோ, அப்ப எப்படி நம்ம கிரகிக்கிறோம், இதுதான் கடக மயா திருஷ்யதே, இப்பொழுது என்னால் கடமானது பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப இதானீம் அப்படின்னு சொல்றதும், திருஷ்யதே அப்படின்னு சொல்றது, திருஷ்யதேன்றது நிகழ்காலத்துக்கு சொல்றது, பார்க்கப்படுகிறது அப்படின்னு, இதானியம் அப்படின்றது நிகழ்காலத்துக்கு சொல்றது, பிரசன்ட் அதனால அப்படிதான் கிரகிக்கணும். அதை அதனாலதான் பார்க்கிறோம். அப்படின்னா வர்த்தமானத்தோட என்ன அர்த்தம், நிகழ்காலம்னா வர்த்தமான கால சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை இட்டுதான் இந்த வஸ்துவை நாம பார்க்கிறோம். அதனால கண்ணாலேயே வர்த்தமான காலத்தையும் அந்த காலத்தோட கூடிய வஸ்துவையும் கண்ணாலேயே கிரகிக்கிறோம் நாம. அதனால காலமானது பிரத்யக்ஷமாக தான் இருக்குது. அந்த மாதிரிதான் ஒவ்வொன்றும் நான் மட்டும்தான் இருக்கேன், காத்தையே வரல, ரொம்ப இருக்கிறது, அந்த சமயத்துல கரண்ட் வந்துடுறது, ஃபேனை போட்டுடுறேன், இதுல எனக்கு காத்து வருது. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ காத்தானது எனக்கு படுறது மேல, நான் காத்தை ஸ்பரிசிக்கிறேன், நான் ஸ்பரிசிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்பரிசனம் அது ஸ்வகிந்திரியம், அந்த ஸ்வகிந்திரியத்தினால ஸ்பரிசத்தையும் இப்ப நான் உணர்கிறேன், நிகழ்காலத்துல உணர்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் ருசிக்கிறேன், நான்லாம் எழுதி அதை நான் சாப்பிட்டேன், ரொம்ப நன்னா இருந்தது, இப்ப எனக்கு இல்லை, அல்லது இப்ப நான் அதை சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல சாப்பிட்டது எப்பவோ அது வெறும் ஸ்மரணை தான், நினைச்சு பாக்குறது தான், ஞாபகம் தான். ஆனால் இப்ப நான் சாப்பிட்டேன்னு சொன்னாக்க அந்த ருசியானது எனக்கு தெரியறது, இது ரசனேந்திரியம். இப்படிதான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய விஷயங்களும் அந்தந்த காலத்தை எப்ப நம்ம அதை கிரகிக்கிறோமோ அப்போ அந்த கால சம்பந்தத்தோட கிரகிக்கும் அது. அதனால ஒவ்வொரு இந்திரியமும் இத மாதிரிதான் கிரகித்து நமக்கு காமிக்கிறது. அதனால இதுதான் பிரத்யக்ஷம் தான். இது அது மாத்திரம் இல்ல, இது வந்து நீங்க பிரமாணம் தான், வேற இல்லவே இல்லையே, வேற பிரமாணம் இல்லை, வேற பிரமாணம் இல்லை. நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், இப்பொழுது நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நான் அனுமானம் பண்ணுனா, இப்போது கடத்தை பார்க்கிறேன்னு அதோ வந்துட்டு இப்போதுன்னு அதுவே நேரம் வந்துட்டு, அதுக்கப்புறம் நான் அனுமானம் பண்ணணும், நானு வேற பிரமாணம் கிடையாது இங்க. அதனால இந்த காலம் நான் எந்த வஸ்துவை எப்ப கிரகிக்கிறானோ அப்பவே அந்த காலமும் அதுல சேர்ந்துடுத்துவோம், அப்படிதான் தெரியறது. அது மாத்திரம் இல்ல, இப்போ நான் பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன், இப்ப நான் பாக்குறேன்னு சொல்றதுனாலேயே கடந்த காலமோ வருங்காலமோ ரெண்டும் தள்ளப்படுகிறது. இப்ப நான் பாக்குறேன்னு சொல்றதுனாலே தள்ளப்படுறது அது, இல்லாத போனாக்க அது வராதே. இப்ப நான் பாக்குறேன்னு சொல்றதுனால அப்ப நான் நேத்தி நான் பாக்கல கடத்த, நேத்தி நான் பாக்கல இப்பொழுது பார்க்கிறேன், நேத்தி நான் பார்த்திருந்தா கூட அது நேத்தி நேத்தி உனக்கு போச்சு, இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வரச்சேதான் அதை பத்தி யோசிக்கணும். அதனால இதுதான் லோகத்துல விவகாரமே, அது அதனாலதான் இங்க வந்து சொல்ற இத மாதிரி கிரமம் இருக்கு. அது இல்ல இல்ல இது அனுமானமா ஏன் சொல்லக்கூடாது, அனுமானத்தினாலேயே சொன்னா என்ன தோஷம் அது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற டீ எந்த காரணத்தினால தெரியுமா, நகா நமக்கு நம்ம எல்லாருக்குமே தத்ததர்த்தேஷ்விவ அந்தந்த பதார்த்தங்கள்ல அழகான உதாரணம் சொல்றேன். ஒரு கடத்தை பாக்குறோம், கடத்தை பார்க்கும் பொழுது கடம் எந்த வர்ணத்துல இருக்கு எந்த நிறத்துல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது சோப்பா இருக்குது அப்படின்னு நான் கிரகிச்சுட்டேன். இது பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அதுவும் தெரியறது. அதே மாதிரி ஓட்டையா இருக்கா ஓட்டை இல்லாம என்ன இருக்கா அதுவும் தெரியறது. இந்த மாதிரி அத்தனை விசேஷணங்களோட கூடின கடத்தை எப்படி நம்ம கிரகிப்போமோ, ஒவ்வொரு பதார்த்தங்களையும் எப்படி நாம கிரகிப்போமோ அந்த மாதிரிதான் காலம் கூட கிரகிக்கப்படுறது. காலம் கூட கிரகிக்கப்படுறது குவாபி சில இடங்கள்ல காலாண்மையே பி காலத்தை காலத்தை காலமன்மையிச்சு கிரகிக்கிறது கூட சரி காலத்தோட சேர்ந்து கிரகிச்ச கூட எப்படி வந்ததுன்னா சாட்சாதி பிரத்யமா தான் கிரகிக்கிறோம். அத எப்படி மீதி குணங்கள் விசேஷணங்கள் அதெல்லாம் கடாதிகள்ல கிரகிக்கிறோமோ அந்த மாதிரிதான் இங்கேயும் கிரகிக்கிறோம் நாம இங்கேயும் அந்த மாதிரிதான் கிரகிக்கிறோம். அது எப்படின்னா நீலவ கடக ரத்த கடக அந்த மாதிரி இடத்துல கடத்தினுடைய குணங்களை சேர்த்துதான் கிரகிக்கிறோம், நிறத்தோட அதனுடைய விசேஷணத்தோட சேர்த்து கிரகிக்கிறோம். அத மாதிரிதான் இங்கேயும் ஒவ்வொரு வஸ்துவையும் கிரகிக்கிறோம்னு சொல்றோம். அதனால விரோதம் கிடையாது, நாங்க பிரத்யக்ஷம் சொல்றது இல்லது. அதனாலதான் கடகா நீலகா கடகா ரத்தகம் சொல்ற மாதிரி கடகா சன் அப்படின்னு சொல்றோம். கடம் இருக்கிறது அப்படின்னு அந்த இருக்கிறதுன்றதையும் காலத்து இறந்த காலம் இல்லது நிகழ்காலம் சன் அப்படின்றது. அதனால வர்த்தமானத்தம் அப்படின்றது நிகழ்காலம், அந்த ரூபமான விசேஷம் நிகழ்காலமாகிற விசேஷணத்தோட கூடினதாகத்தான் நாம கிரகிக்கிறோம். ஆகையினால ரெண்டுமே பிரத்யக்ஷம், கடமும் பிரத்யக்ஷம், கடத்தினுடைய விசேஷணங்களும் பிரத்யக்ஷங்கள். அப்படின்னு கடத்துக்கு விசேஷணம் சேப்பா இருக்குது பெருசா இருக்குது இப்படி, அதே மாதிரியாக அதனுடைய காலம் கிரகிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதனால இது அனுமானம் இல்லை அப்படின்னு சொல்ற. அதன் மேல அவன் கேட்டா காலம் பிரத்யக்ஷம் சொன்னீங்கன்னாக்கா இப்ப பரத்வம் அபரத்வம்லாம் இருக்கும் இல்லையோ, அதிக காலம் சேர்ந்து இருந்ததுன்னா பரத்வம், குறைஞ்ச காலம் சேர்ந்து இருந்ததுன்னா அபரத்வம். அதெல்லாம் கால சம்யோக ரூபம் தானே, அதனால அவங்கெல்லாம் பிரத்யக்ஷத்துக்கு வந்தான். அவன் என்ன சொன்னான், அதிக காலம் சேர்ந்து இருக்கிறதுனால பரத்வம், அதை கொண்டு நான் அனுமானம் பண்றேன் காலத்தை அப்படின்னு அவன் சொன்னான் தாத்திகன் வைசேஷிகன். அதற்கு அதுவே தவறு, நீ அதை அனுமானமா பண்ணாத, பரத்வம் அப்படிங்கறதும் பிரத்யக்ஷம்தான். நீயே பார்த்துதான் சொல்ற அதிக காலம் இருக்கு அது குறைஞ்ச காலம் இருக்குன்னு, அதையும் நீ பிரத்யக்ஷமா தான் பாக்குற. எப்படி பரத்வம் பிரத்யக்ஷமோ அதிக கால சம்யோகம்ன்றது அந்த மாதிரி அதிக காலமும் பிரத்யக்ஷமாத்தான் இருக்கு. அதனால அதிக கால சம்யோக ரூபம்தான் பிரத்யக்ஷம் பரத்வம், அதுவும் உனக்கு பிரத்யக்ஷம். நியூனகால சம்யோக ரூபமான அபரத்வம், அதுவும் உனக்கு பிரத்யக்ஷம். அதெல்லாம் என்ன கால சம்யோக தான் நீ சொல்ற, தசம்யோகாக கால சம்பந்தம் தான் அவைகள்லாம் அப்படின்னு சொல்றதுனால இதுச்ச இந்த காரணத்தினாலையும் இந்த பரத்வம் முதலானவைகள்லாம் கூட பிரத்யக்ஷ சித்தம் தான், பிரத்யக்ஷத்தினாலேயே அறியப்படுகிறது. அந்த ஹேதுவினாலையும் ஏஷக இந்த காலமும் நைவ அனுமேயக இது அனுமேயம் இல்லை, அனுமானத்தினால வரக்கூடியது இல்லை. இல்ல இல்ல இந்த அனுமானம் தான் ஒத்துப்போம் பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்ட்டு நீ வந்து நீ ஒத்துக்கலைன்னாக்கா, அனுமானம் தான் அப்படின்னு நீ சொல்லிடுவ, பிரத்யக்ஷம் நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னியானாக்கா அனேகா அனேகான்னா காலம்னு அர்த்தம். இந்த காலமானது அவ்யக்தவத் வியக்தமா இல்லாத பிரகிருதி சூக்ஷமாதான் இருக்குது பிரகிருதி, நேரம் நம்ம பாக்குறது இல்ல. அந்த சூக்ஷமான பிரகிருதியினுடைய பரிணாமத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஜலம், இது பிருதி, இது தேஜஸ், இது வாயு, இது ஆகாஷம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது சூக்ஷமா தான் இருக்குது. அவ்யக்தவது பிரகிருதி மாதிரி குவாபி எங்கேயுமே லோகம் வியவகதி, லோக வியவகதி விஷயா, லோகத்துல விவகாரமே இல்லாம போயிடும் காலத்துக்கு. லோகத்துல எல்லாரும் விவகரிக்கணும், பாமராலும் சரி பண்டிதாலும் சரி எல்லாருமே விவகரிக்கிறா. எப்படி விவகரிக்கிறா அப்படின்னாக்கா, அத்திய அத்தியன்னா இன்னைக்கு அர்த்தம், சதா எப்போ, ஸ்வஹ நாளை, ஹ்யஹ நேற்று, இப்படி நம்ம பிரயோகம் பண்றோம். எப்படி பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப என்ன ஆகும்னாக்கா அதுவே இல்லைன்னு ஆயிடும். ஆனா லோகத்துல சொல்லிட்டு இருக்கோம், நேத்து நான் அங்கு போனேன், அங்கு படித்தேன், அங்கு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அது இறந்த காலத்தை கடந்த காலத்தை சொல்றது. நாளை நான் போவேன் அப்படின்னு சொன்னாக்கா, நாளைக்கு எனக்கு வேதிக்கு யூனிவர்சிட்டி இருக்கீங்க, அதுல ஒரு செமினார் இருக்கு, அதுல நான் வந்து காத்தால விஷயம் சொல்லணும், அதுக்கு நான் போவேன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்ப நாளை அப்படின்னு நான் பிரயோகம் பண்றேன், இன்று அப்படின்னு பிரயோகம் பண்றோம். இப்ப இதெல்லாம் பிரயோகம் இருக்கா இல்லையா, இது அனுமானம் தான், இதெல்லாம் வராது அதெல்லாம் அப்படின்னு சொன்னியானாக்க, எப்படி பிரகிருதி சூக்ஷமா இருக்கிறதுனால லோகத்துல விவகரிக்கப்படவில்லையோ அதே மாதிரி காலமும் விவகரிக்கப்படாம போயிடும். ஆனால் லோகத்துல விவகரிச்சுதான் இருக்கும், அது இவ்வளோ விவகாரம் இருக்குதே, அதனால அந்த விவகாரமே இல்லாம போயிடும். ஆனால் விவகாரம் இருக்கு, ஏன் இருக்குன்னாக்க அது பிரத்யட்சமா இருக்கிறதுனாலதான் இருக்கு, இல்லாத போனா இருக்காது. ஆகவே காலமானது பிரத்யக்ஷம்தான், அனுமான சித்தம் கிடையாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். காலோத்யக்ஷாவசேயலபதிவசாதி அம்சதோர்த்தான் விசிம்ஷன் சாட்சாத்தீஹி சப்ததத்தேஷ்விவ பவதிஹினஹ காபி காலான்மயேபி தஸ்ஸம்யோகாஹ பரத்வாதய இதி ச ததோப்யேஷ நைவானுமேயஹ நோசேத் ந கோபி லோக வ்யவஹதி விஷயஹ அவ்யக்தவஸ்யாத் அனேஹ கவிதாத்யக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.